ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मदे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில் புடை சூழையொத்தி என்னும் அணிநகரத்துல அனைத்தும் விளக்கும் ஜோதி எங்கதிரோ குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கனுநாளே வாழ்வார்கள் அனுபவத்திலே இன்று ஒரு இலச்சொல் நான்முகன் திருவந்தாதியிலே மகிழ்ச்சிப்பிரானின் இலச்சொல்லாக அன்பாவாய் என்ற சொல்லை அனுபவித்து இருக்கும். அன்பாவாய் அன்பாவாய் ஆரமுதமாவாய் அடியேனுக்கு இன்பாவாய் எல்லாமும் நீயாவாய் பொன்பாவை கேள்வார் கிளரொழியல் கேசவனே கேடின்றி ஆழ்வாய்க்கடியேன் நான் ஆள் அன்பாவாய் ஆரமுதம் ஆவாய் அடியேனுக்கு இன்பாவாய் எல்லாமும் நீயாவாய் பொன்பாவை கேள்வார் கிளரொழியல் கேசவனே கேள்வின்றி ஆழ்வாய்க்கு அடியேன் நான் ஆஷிப்பிரான். இங்கே நான்முகன் திருவந்தாதியிலே நாராயணனும் நான்முகனை தான் படித்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படித்தான் என்று ஆதிக்கும் ஆதியான ஆதிகேசவனுடைய பரத்துவத்தை உறுதியாக இறுதியாக அறுதியிட்டு பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது திருமாலடியா நானேனே எத்திசையும் உடன்றோடு இழைத்து விடும் காகம் போல இறுதியிலே இந்த வைணவத்தினுடைய பெருமையை உணர்ந்து உகர்த்துகிறார். அன்பாவாய் ஆரமுதமாவாய் அடியேனுக்கு இன்பாவாய் எல்லாமும் நீயாவாய் பொன்பாவை கேள்வா கிளருளியல் கேசவனே கேடின்றி ஆழ்வாய் கடியேன் நானால் அன்பாவாய் இன்பாவாய் தமிழருடைய அற்புதமான இயல்பு தொடை என்று சொல்லி முடியும் போது ஒரே விதமான ஒலியோடு முடிவது பாவாய் ஆவாய் பாவாய் ஆவாய் ஆழ்வாய். எம்பெருமான் கடவுள் என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக இறைவனை வழிபடுபவர்கள் எல்லாம் நெருங்கி இறைவனை நெருக்கி வழிபடுவது கிடையாது. இறைவனுடைய பெருமையை உணர்ந்து உணர்ந்து ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவரில்லை பாலின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் என்றார் ஆழ்வார். உள்ளலா முருகி குரல் கழு துழிந்தேன் உடம்பலாம் கண்ணநீர் சோர நள்ளிருளவும் பகலும் நான் அழிப்பேன் என்றார். இப்படிப்பட்ட பரமபக்தி வருவது மிகவும் கடினம். இங்கே நம்முடைய திருமசி ஆழ்வார் பேசுகிறார், எம்பெருமானே நீ என்னிடத்திலே அன்பு காட்டவில்லை, நீயே அன்பு எனவே அன்பே வடிவான நீ என்னை ஆட்கொள்ளுகிறாய். நீ அமுதம் போன்றவன். அதைவிட ஒரு அற்புதமான செய்தியை இங்கே சொல்லுகிறார். சாலோக்கியம், சாரூப்பியம், சாமீபியம், சாயுஜ்யம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே மகிழ்ச்சிப்பிரான் என்ன சொல்லுகிறார்? எம்பெருமான் தனது அனுபவங்களையெல்லாம் தன்னுடைய அடியானாகிய ஆழ்வாளத்திலே தந்து அருளியதாக பேசுகிறார். அதனால்தான் இங்கே அடியேனுக்கு இன்பாவாய் எல்லாமும் நீ மாதாராமகாமத்பிதாராமச்சந்திரகாதாராமகாமத்சகாராகவேசகர்வத்ஸ்வம்மே ராமச்சந்திரோதயானுபோ நான்யம் தெய்வம் நைவ ஜானேன ஜானே எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைவானாள் என்னப்பன் எனக்காயுகுளா என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பனுமாய் மின்னப்பன் மதில் சூந்தனகரப்பன் தன்மப்பால் இல்லப்பன் தந்தனன் தனதள் நீழலே ஆழ்வார்கள் அனுபவம் ஆழ்வார்கள் அவர் எல்லாமும் நீயாவா இப்படி நீசனேன் நிறைவொன்றுமிலேன் என்ற என்னிடத்திலே ஏன் பாசம் வைத்தாய் தெரியுமா? உன்னுடன் இருக்கக்கூடிய பெராட்டியின் கருணை என்று சொல்லுகிறார். பொன் பாவை கேள்வா கிளருளியல் கேசவனே, நான் எந்த குறைபாடும் இல்லாத அளவிலே உனக்கு அடிமை செய்யும் பேறு பெற்றேன். அதாவது மயருவர மதிநலம் அருளி இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். இங்கே பெரியாழ்வார் இதே போல பேசுகிறார். வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும் இடவகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகையை கொண்டனாயே. வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும் இடவகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகையை கொண்டனையே. ஆண்டாள் பேசுகிறார். மற்றிருந்தீர்க்கு அறியலாக மகாண்டவன் என்பதோர் அன்புதன்மை அன்புதன்மை. குலசேகர் பேசுகிறார். அன்பொரு தென் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் திருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பமிகு பெருங்குழுவு கண்டு யானும் இசைஞ்சுடனே என்று கொலோ இருக்கும் நாளே. அன்பொரு தென் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் எம்பெருமான் அடியார்களுமே உள்ள கருணையாம். அதனாலே குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை அடியார்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று குலசேகர் பேசுகிறார். அன்போடு தென் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அந்த அன்பின் காரணமாகத்தான் எம்பெருமான் இறங்கி இறங்கி இறங்கி வருகிறான். அந்த ரா வல்லினரா இடைநரா இறங்கி இறங்கி வருகிறான். திருமேசிப்பிரான் இங்கே கிளரொளி என் கேசவனே, கேசவகா கேசநாசனா, கேசவன் என்ற வார்த்தைக்கு மூன்று விதமான பொருளை தருகிறார்கள். அழகான கூந்தலை உடையவனே குட்டில குந்தலம் என்று பேசுவார்கள். கேசவனே சுருண்ட கைவண்ண நறுங்குஞ்சி என்று பேசுவார். கேசவனே கேசி என்ற அரக்கனை அழித்தவனே, கேசவனே ககா ஈசகா என்று சொல்லி விதமனுக்கும் சிவனுக்கும் மேலானவனே என்று பொருள். இப்படியாக கிளர் ஒளியன் கேசவனே கேடின்றியாழ்வாய் அடியேன் நான் நாள். எனவேதான் எங்கள் மால் இறைவனீசன் கிடந்ததோர் கிடக்கு எங்கள் மால் இறைசன் என்று சொல்லி மால் என்றால் கருணை அன்பு என்று சொல்லலாம். திருமங்கை ஆழ்வாரும் ஊனாகப்பே முளை நஞ்சுண்டான் தன்னை உள்ளுவார் உள்ளத்தே உரைகின்றானை, உள்ளுவார் உள்ளத்தே உரைகின்றானை காணாது திரி தருவேன் கண்டு கொண்டேன் கடிப்பொழில் சூக்கடல் மல்லை தலசயனத்தே. இப்படியாக அன்புதான் அவன் வேறு எதுவும் இல்லை என்றெல்லாம் ஆழ்வார்கள் சொல்வதைத்தான் இங்கே நான்முகன் திருவந்தாதியிலே மகிழ்ச்சிப்பிரான் மனமுருகி அருள்கிறார். எனக்காராவமுதாய் எனதாவியை இன்னுயிரை மனக்காராமை மண்ணியுண்டிட்டான் இனியுண்டு ஒழியாயோ. நம்மாழ்வாருடைய மிகச்சிறந்த ஒரு பாசுரம், எல்லாராலும் கொண்டாடப்படும் பாசுரம், 4000 காட்டித்த உதவிய அந்த பாசுரம். ஆராவமுதே அடியே நுடலம் நின் பாலன்பாயே, ஆராவமுதே அடியே நுடலம் நின் பாலன்பாயேந்து கரைய ஒரு கூகின்ற நெடுமாலி தீரார் சென்னல் கவரி வீச செழுனே திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானி வாராருவாய் வருமின் மாயா மாயாமூர்த்தியாய் ஆரா அமுதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய் ஆரா அமுதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய் தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊரா, தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்காட்பட்டும் அடியே இன்னம் உழல்வேனோ. ஆழ்வார்கள் இடத்தால் வேறுபட்டாலும் காலத்தால் வேறுபட்டாலும் வயதினால் மாறுபட்டாலும் அந்த உணர்வு இருக்கிறதே சத்தசிய சதுசம்பவேதுன்னு சொல்லுவார்கள். பெரியவர்கள்லாம் ஒன்றாக நினைப்பார்கள், கிரேட் மென் திங்க் அலைக் என்பார்கள். இங்கே அற்புதமாக அன்பாவாய் ஆரமுதமாவாய் அடியேனுக்கு இன்பாவாய் எல்லாமும் நீயாவாய் எம்பெருமானே, நீ எப்படி இருக்கிறாய், எப்படி அடியார்கள் முக்கியமாக நித்திய சூரிகள் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவழியாம் ஈழ்கடலுள் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் என்றும் திருமாலுக்கு அரவு. அதேபோல எம்பெருமானும் அடியார்களிடத்திலே எப்படி இருக்கிறாராம், நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய். அர்ஜுனனுக்கு கோழனாக இருக்கிறான், சாரதியாக இருக்கிறான், குருவாக இருக்கிறான், மந்திரியாக இருக்கிறான், தெய்வமாக இருக்கிறான், தூதனாக இருக்கிறான், இன்னோர் தூதன் பார்த்த சாரதியின் பெருமை சொல்லிக் கொள்கிறார். இப்படியாக இன்பாவாய் எல்லாமும் நீயாவாய் பொன் பாவை கேள்வா கிளருளியன் கேசவனே கேடின்றி ஆழ்வாய்க்கு அடியேன் நானாள். ஒளிவில் காலமெல்லாம் உண்மையன்றி வேறு ஒருவருக்கு நான் தொண்டு செய்ய மாட்டேனே என்று வைஷ்ணிக்கிறான் எம்பெருமானுடைய திருவடிகளே மண்டியிடுகிறார். எனவே அன்பாவாய் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தமிழுக்கு கிடைத்த பெருமையே தமிழால் ஆழ்வார்கள் உயர்ந்தார்கள், ஆழ்வாரால் தமிழ் உயர்ந்தது, அதனால் வைணவம் வாழ்ந்து வாழ்கிறது, ஆழ்வார்கள் வாழ அருளி செயல் வாழி, ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி என்று சொல்வார். அப்படியாக எம்பெருமானுடைய கருணையினாலே இன்று அன்பாவாய் என்ற ஈரச்சொல்லை அனுபவித்தோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமி பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை உண்மையினாவும் புகன்றிடுமோ தினம பொய்கையில் மீனினம் துள்ளிட தெருந்தரும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டினமாத்திழ வாழ்த்தொழி சோர் வகுளாரண்யமீமங்களபரி மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ பூர்வைராச்சாரியை தத்ருதாயஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத். நித்யஸ்ரீநித்யமங்களம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.